பிரம்ம மகா விஷ்ணு சேவிக்கும் லிங்கம், பேரொழியாய் அருள் பாலிக்கும் லிங்கம். ஜென்ம வினை அறச் செய்திடும் லிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம். தேவரும் முனிவரும் தேடிடும் லிங்கம், சிறுமதி மன்மதன் சீரழிலிங்கம். தென்கிலங்காபதி திரளழிலிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம். நன்மணம் யாவையும் நல்கிடும் லிங்கம், நல்லறிவாண்மை நயந்திடும் லிங்கம். சித்தரும் அசுரரும் தியானிக்கும் லிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம். பொன்மணி மாலைகள் பூண்டிடும் லிங்கம், புகழ் தரு பாம்பணி புனைந்திடும் லிங்கம். தட்சனின் யாகம் தகர்த்திடும் லிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம். குங்குமம் சந்தனம் குளித்திடும் லிங்கம், குளிர்மணி தாமரை குலவிடும் லிங்கம். தீவினை யாவையும் தீர்த்திடும் லிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம். தேவர்குலம் தொழும் திருவுடை லிங்கம், சிவனடியார் கருள் சேர்த்திடும் லிங்கம். தினகர கோடி திகழ்ந்திடும் லிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம். எண்தள பீடம் இயங்கிடும் லிங்கம், ஏழுலகங்களை இயக்கிடும் லிங்கம். தீனதரி திரம் தேய்த்திடும் லிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம். வானகுரு இந்திரர் வணங்கிடும் லிங்கம், மாமலர் பூவன மாலை கொள்ளிங்கம். தேவ பிரம்மாதிக்கும் மேலுயர் லிங்கம், திருவடி கைதொழுதேன் சிவலிங்கம்.